சசிகுமாரையா, மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த பாராட்டுகள் லட்சுமி 1000 நாளை எட்டியதற்கு மிகப்பெரிய பாராட்டு ஊன்றுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்க முடியும். நற்றினை குழுவோடு பயணித்த எங்களுக்கும் பங்களிப்புன்னு பார்த்தா 0.1 புள்ளி 1 கூட கிடையாது, அந்த அளவுக்கு தான். ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு தான் ரொம்ப பெரிய டெடிக்கேட்டட் அர்ப்பணிப்புன்னு கூட சொல்லலாம். மென்மேலும் சேவை தொடரணும், உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இன்னும் மென்மேலும் வளரணும்.